கேளிக்கையிலே சொல்லுங்க. குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசே மயக்குதா சுகமும் கிடைக்குதா, மனசே மயக்குதா சுகமும் கிடைக்குதா, புத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, உடம்பு சிலுக்குது உள்ளம் சிரிக்குது, உடம்பு சிலுக்குது உள்ளம் சிரிக்குது, கொட்டும் பனி கடலுக்குள்ளே குதிச்சது போல் இருக்குது, கொட்டும் பனி கடலுக்குள்ளே குதிச்சது போல் இருக்குது. கட்டருந்த இள மனசு காதலிலே குளிக்குது, காத்திருக்கும் நமக்கும் நல்ல காலம் வரப்போகுது, காத்திருக்கும் நமக்கும் நல்ல காலம் வரப்போகுது, புத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா. கோட்டை கட்டி உச்சியிலே கொடியும் கட்டி பல்லாண்டு பாடி ஒண்ணு கழிக்குது, உல்லாச கோட்டை கட்டி உச்சியிலே கொடியும் கட்டி பல்லாண்டு பாடி ஒண்ணு கழிக்குது, பன்னீரை ஊத்தி ஊத்தி குளிக்குது, குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா. தங்கம் போல் உடம்பை தொட்டா தனி மயக்கம் பிறக்குது, சிங்கார கையப்பட்டா சிலு சிலுப்பா இருக்குது, சிங்கார கையப்பட்டா சிலு சிலுப்பா இருக்குது, புத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, புத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது, மனசே மயக்குது சுகமும் கிடைக்குது, புத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது, புத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது.